ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா நமஹ. ஞாச தசகத்தில் மூன்றாவது பத்யம். ஸ்வாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்தேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம். அதிக ஸ்வஸ்வன்னு பதம் வரும் இந்த பத்யத்தில். ரொம்ப அழகான பத்யம் இது. இப்போ நியாச தசகத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். நியாசம்னா பரநியாசம், தசகம்னா பத்து என்ற எண்ணிக்கையை உடையது அர்த்தம். பத்து விஷயங்களை கொண்டது, பத்து பத்தியங்களை கொண்டது ஸ்துதி. அந்த ஸ்துதியை குறிக்கிறது. பரநியாசன்றது மோட்சத்துக்காக பண்ணப்பட வேண்டிய, மேற்கொள்ள வேண்டிய ஒரு உபாயம். உபாயத்தை ஒருவன் அனுசந்திக்க வேண்டுமையானால், அனுஷ்டிக்க வேண்டுமையானால் அவனுக்கு முதல்ல அறிவு வேண்டும், ஞானம் வேணும். இந்த உபாயத்தை பற்றி அறிவு. ரெண்டாவது ஞாத்ருத்வம், அதாவது ஞாத்ருத்வம் வேணும். ரெண்டாவது கர்த்ருத்வம், அந்த உபாயத்தை பண்ணணும் இல்லையா, ஹி ஹஸ் டு எக்ஸிக்யூட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவனுக்கு அந்த ஏஜென்சி வேணும், அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான தன்மை. அதுக்கு பேர் கர்த்ருத்வம்னு பேர். இப்போ மூணாவது ஞானம் இருக்குது. ஞானத்தினால ஒரு கர்மாவை பண்ணுறோம், அந்த கர்மாவுக்கு பலன் அக்ருவாயிடும். அக்ரு இங்கிலீஷ் வேர்டு. அந்த கர்மாவுக்கு பலன் வந்து சேர்ந்துடும். அப்போ அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் அவனுக்கு இருக்கணும், வரணும் ஆக்சுவலாக. ஸோ போக்திருத்துவம், ஸோ அறிவு, அறியக்கூடிய தன்மை, அறியக்கூடிய தன்மை, செய்யக்கூடிய தன்மை, அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை மூலமே இருக்கும். இது பொதுவாக லோகத்தில் எல்லா காரியத்துக்கும் உண்டு. நமக்கு ஒரு அந்த எந்த காரியத்தை பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான அறிவு இல்லாட்டி இந்த காரியத்தை பண்ண முடியாது. ரெண்டாவது அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான சாதனம் நம்மக்கிட்ட வேணும். அதாவது சரீரம் இருக்குது, கை கால் இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம நிறைய காரியங்கள் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் அந்த பண்ண காரியத்துக்கு திருஷ்டபலம், அதிர்ஷ்டபலம். திருஷ்டபலம்னா உடனே கண்ணில் தெரிஞ்சிடும் பலன். அதிர்ஷ்டபலம்ன்றது கொஞ்ச நாள் கழிச்சு வரும். எதுக்கான பலன் நமக்கு தெரியாது. நமக்கு படக்கூடிய கஷ்டங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. எதுக்கு கஷ்டப்படுறேன்னு தெரியல, என்ன தப்பு பண்ணுன்னு தெரியலன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ அதெல்லாம் அதிர்ஷ்ட பலம். இப்போது பரநியாசத்தை நாம் மேற்கொள்ள போகிறோம்னு சொன்னால் நமக்கு இந்த பாவனை இருந்துகிட்டே இருக்கும். நான் பண்ணுறேன் இல்லையா, நான் இதை பற்றி தெரிஞ்சின்றேன், நான் பரநியாசம் பண்ணுறேன், மோட்சத்தை நான் அடைய போகிறேன். இப்படி இருந்ததுன்னா அதுவே வந்து அதுக்கு ஒரு தடையாக போயிடும். ஏன்னா இந்த பாவங்கள்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து நாம் யார் அப்படின்னு கேட்டால், அகம்னு சொன்னால் கூட, நான்னு சொன்னால் கூட, அப்படி தனித்து நான்னு சொல்லக்கூடிய தன்மை பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. நாமெல்லாம் சேஷபூதன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தம் பிரகாரம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம், ஒரு ஜீவாத்மா சேஷபூதந்தான். அதனால தான் தாசநாமத்தை கொடுக்குறேன், ஸ்ரீராமதாசக வீரராகவதாசகன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி பேர்கள்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். குருவினுடைய பேரை சொல்லி அந்த குருவினுடைய தாசன், இல்லை ராமானுஜதாசன் பொதுவாக சொல்லலாம். அப்போ அகங்காரன்றது நான் சொல்கிற தன்மை போயிடுறது. அடுத்து நான் பண்ணுறேன்னு சொன்னால் பகவான் என்னை பண்ண வைக்கின்றான். சரி, எதுக்காக இந்த காரியத்தை பண்ணுற, இது பகவானுடைய பிரீத்திக்காக. அதனால்தான் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தன் ஒரு சாரார் சொல்கிறோம். ஒரு சாரார் ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம்னு சொல்கிறார், எனக்காக பண்ணல. ஸோ ஆக மொத்தம் நாம் பண்ணல, எனக்காக பண்ணல, இதனால் வரக்கூடிய பலனும் என்னது இல்லை, அந்த பாவம் இருக்கணும். அந்த பாவங்கள்லாம் அந்த கர்மாவை பண்ணுறதுக்கு தடையாயிடும். அதனால் அந்த பாவங்கள்லாம் விட்டு வைக்கணும். மோட்சத்துக்குன்னு வரைச்சு கண்டிப்பாக விடணும். ஏன்னா நம்ம இன்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்டன்ஸ் நமக்கு இருந்தால் தான் நம்ம நான்னு சொல்ல முடியும். நமக்கெல்லாம் டிபெண்ட்டான எக்ஸிஸ்டன்ஸ் பகவானுடைய சங்கல்ப அதிகமாக தான், நம்முடைய சங்கல்ப அதிகமாக தான் நம்முடைய இருப்பெல்லாம் இருக்குது. அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஏஜென்சிலாம் அவன் கொடுத்து வச்சுருக்கான். பலனை அனுபவிக்கூடிய தன்மையை அவன் மட்டும் தான் அனுபவிக்க முடியும். அவனுக்காக தான் எல்லாம் நடக்கிறதுன்னு நம்ம பாவிக்கணும். அதை இப்போது அனுசந்தானம் பண்ணணும். அந்த பரநியாசம் நினச்சி நம்ம அனுசந்தானம் பண்ணணும். அதனால் சுவாமி யஸ்யதி, இந்த சுவாமின்ற சப்தமானது சுவாமின் அப்படின்னு அதுக்கு பிராத்திபதிகம். பிராத்திபதிகம்னு சொன்னால் ஒரு பேஸ் ஃபார்ம்னு அர்த்தம். ராம ராமகன்னு சொல்கிறோம் இல்லையா, ராமகன்ற சப்தத்துக்கு பிராத்திபதிகம் ராம. அந்த ராம பார்த்தீங்கன்னா ஆள முடியும், அதாவது இருன்னு சொல்ல மாட்டா, ரேப்பம் சொல்லுவா, ரேப்பம் ஆ இம் ஆ, நான்கு ஒலிகள் அதில் இருக்கு, சவுண்ட்ஸ் அதில் இருக்கு. இர் அதாவது ரேப்பம், நெக்ஸ்ட் ஆ ஆ சாரி ஆ இருக்கு, அப்புறம் இம் இருக்கு, அப்புறம் அ ஷார்ட் இருக்கு. இப்போ எதில் முடியுது? ஆல முடியுது. ஆனால் அகாரந்தத்தில் அகாராந்தத்தில் அதுவும் ஆவை அகாரம் சொல்லுவோம். அதாவது சப்தமஞ்சரி புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அகாராந்தக புல்லிங்க ராம சப்தா அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும். ஸோ மாலை மு நம்ம என்ன நினைப்போம், மாலை முடியறதுன்னு நினைப்போம். அது மாலை முடியலை, மாலை முடியற மாதிரி இருந்தால் கூட அந்த மாவை நம்ம ஸ்பிட் பண்ணலாம். ஸ்பிட் பண்ணால் இம்மு ஆ, அப்போ ஆலை முடியறது. உதாரணம் அது மாதிரி பார்க்கச்சு, அந்த சுவாமின்ற சப்தமானது இது பிரதமா விபக்தி. சுவாமி வரார் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். சுவாமி வரார்னா நம்ம என்ன பண்ணுறோம் தமிழில், சுவாமி அப்படிதான் குறிலில் எழுதுவோம், சுவாமின்னு எழுத மாட்டோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அது சுவாமி தான். ஸ்திரீயாக இருந்தால் சுவாமினி அப்படின்னு போகும். அப்போ சுவாமின் ரெண்டுத்துக்குமே பிராதிபதிகம், அந்த பேஸ் வேர்டு வந்து சுவாமின். சரியா, கரின் யானைக்கு கரின்னு பேர், கரின் அதனுடைய மூலம் கரின். அப்போ சுவாமி அப்படின்றது அந்த சுவாமி நியஸ்யதி, நியஸ்யதின்றது என்ன இப்போது வைக்கின்றான். முந்தின ஸ்லோகத்தில் நியஸ்யாமின்னு பார்த்தோம், நியஸ்யாமின்றது உத்தம புருஷக, நான் வைக்கின்றேன். நியஸ்யத்தின்னா இப்போ சுவாமி வைக்கின்றார். என்னதான் நான் வைக்கிறேன்னா அவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அவர் தான் வைக்கிறார். யாரை? மாம், அவர் என்னை வைக்கின்றார், அடைக்கலம் கொள்கின்றார். எப்படி? ஸ்வயம் தானேன்னு அர்த்தம், ஸ்வயம்னா அர்த்தம் தானே அப்படின்னு அர்த்தம். நான் யார் இப்போது? ஸ்வசேஷகா, நான் ஸ்வசேஷகா. இப்போ மாம் இருக்கு இல்லையா, மாம்ன்றது இரண்டாம் வேற்றுமை உருவு, அகம் ஆவாம் பயம் மாம். அப்போ அந்த மாம்ன்றது என்னை, அது இரண்டாம் வேற்றுமை இருக்கிறதுனால என்னை என்னை குறிக்கக்கூடிய என்ன என்ன விசேஷமாக சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே அதே இரண்டாம் வேற்றுமையில் இருக்கும். அதெல்லாம் ஸ்வசேஷம் ஸ்வபஷம் அது மாதிரி போகிறது. முந்தின ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம், அகிஞ்சனக அனுகூலக அந்நியவர்ஜித, ஏன்னா எல்லாம் அகம்ன்ற முதல் வேற்றுமையில் பிரதமா விபக்தியில் இருக்கக்கூடிய சொல்லுக்கு இவைகள்லாம் விசேஷம் அப்ஜெக்டிவ் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல மாமன்றது என்னாச்சு, இரண்டாம் வேற்றுமை தித்தியா விபக்தியில் இருக்கிறதுனால ஸ்வசேஷம் ஸ்வபஷம் இதெல்லாம். அப்புறம் இதெல்லாம் அட்வர்ப், ஸ்வபரத்வேன ஸ்வதியா அதெல்லாம் ஸ்வார்த்தம், இதெல்லாம் வந்து அட்வர்ப் அண்ட் அதர் திங்ஸாக போயிடும். அந்த விசாரணை நமக்கு வேண்டாம். இப்போ ஸ்வசேஷம், தனக்கு சேஷனாக இருக்கக்கூடிய எண்ணெய். இப்போ எல்லாருமே சேஷபூத்திரர்கள் தான். எல்லாருமே மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தில் சிவன் சொல்றார், எல்லாருமே எம்பெருமானுக்கு சேஷபூத்திரர்கள் தான். ஆனால் அதுக்காக மோட்சம் கொடுப்பானா, அவனுக்கு வசப்பட்டு இருந்தால் தான் மோட்சம் கொடுப்பான், அவனை பிரீத்தி பண்ணால் தான் மோட்சம் கொடுப்பான். அப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஸ்வவசம், நான் உன்னுடைய சேஷபூதனாக மட்டுமில்லை உனக்கு வசப்பட்டவனாகவும் இருக்கின்றேன். அப்போனா அந்த அனுகூலக அதெல்லாம் அதில் அண்டர்ஸ்டுன்னு அர்த்தம். ஸ்வபரத்வேன, அதுக்கு முன்னாடி ஸ்வதத்த ஸ்வதியா, சில பதங்கள்லாம் முன்ன பின்ன மாற்றிக்கலாம், தப்பில்லை. ஸ்வதத்த ஸ்வதியா, இப்போ ஸ்வதத்த, தத்தன கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். தத்தம்லாம் சொல்கிறோம் பாருங்க, தத்தம்னா கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஸ்வதத்தனா தன்னால் கொடுக்கப்பட்ட, எது கொடுக்கப்பட்டது நமக்கு? அறிவு. தீஹி தீ தீஹின்னு சப்தம் அறிவு, அது தியா, தியான அறிவினால் மூன்றாம் வேற்றுமை திருத்தியா பக்தி. ஸ்வதியா தீன்னு சொன்னாலே எதையோ பற்றிய ஞானம் அர்த்தம், தீனா ஞானம், ஞானம்னு சொன்னால எதையோ பற்றியது. இப்போ தியா தியான அறிவினால் அர்த்தம், ஞானத்தினால் அர்த்தம், எதை பற்றி ஞானத்தினால்? ஸ்வ, திருப்பி இந்த ஸ்வ எதை குறிக்கிறது? பகவானே குறிக்கிறது, தன்னை பற்றி, தன்னை பற்றிய அறிவினால். இப்போ அவனை பற்றிய அறிவு நமக்கு எப்படி ஏற்பட்டது? அவனே கொடுத்தான், அதான் ஸ்வதத்த. ஸோ தானே கொடுத்த தன்னை பற்றிய அறிவினால் ஸ்வார்த்தம், ஸ்வார்த்தம்னு என்ன அர்த்தம்? தன் பயனுக்காக, தன் பயனுக்காக, பயனுக்காக நினைச்சக்கூடாது, பயனுக்காக, தன்னுடைய பிரயோஜனத்துக்காக ஸ்வார்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டு பரார்த்தம், பரார்த்தம்னா பிறர் பொருட்டு, ஸ்வார்த்தம்னா தன் பொருட்டு. ஸோ அவன் பொருட்டே நிர்பரம் ஸ்வபரத்தேன, ஸோ எனக்கு பொறுப்பில்லாதவாறு இருக்கக்கூடிய எண்ணெய். நிர்பரம்ன்றது மறு மாமுக்கு விசேஷம், ஆக்சுவலாக எனக்கு பொறுப்பே கிடையாது, நான் தான் நினச்சிட்டு இருக்கேன், ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியலையே, இல்லையா? நம்மள எத்தனை பேர் வந்து எல்லா விஷயங்களுக்கும் சேரப்பட்டுருக்கோம், எல்லா பொறுப்பும் நம்மளது நினைச்சிருக்கோம். ஐயோ அது நாச்சு தெரியல, இது நாச்சு தெரியல, என்ன பண்ண பிறந்து தெரியலன்னு. ஆனால் வாஸ்தவத்தில் எல்லாம் அவனோட பொறுப்பு. ஸோ நிர்பரனாக இருக்கக்கூடிய என்னை, சரியா, ஸ்வபரத்வேன அவனுடைய பொறுப்பாக நினைத்து, அவனுடைய பொறுப்பாக எண்ணி, ஸ்வயம் ஸ்வஸ்மின் நியஸ்யதி, அவனே அவன் தாளில் என்னை வைத்துக் கொள்கின்றான், சமர்ப்பித்துக் கொள்கின்றான்னு தாத்பரியம் அதுக்கு. ஸோ எனக்கு எந்த ஒரு பொறுப்பையும் மிச்சம் வைக்காம அவனுடைய பொறுப்பாகவே, அவனுடைய பாரமாகவே நினைத்து என்னை அவனே ஆட்கொள்கின்றான் தாத்பரியம் அதுக்கு. அழகான ஸ்லோகம் அது. ஆக மொத்தம் மூன்று விதமான தியாகங்கள் பண்ணணும் இந்த சாத்விக தியாகத்தில். அகங்கார தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். நான் பண்ணுறேன்ற எண்ணத்தை விடணும், என்னுடைய கர்மான்ற பாவனையும் போகணும், இந்த கர்மாவினால் வரக்கூடிய பலனம் என்னதுன்ற பாவனையும் போகணும். ஸோ இந்த மூன்று பாவனையும் நம்ம விடணும், மூன்று பாவத்தையும் விடணும். அதுதான் இந்த பதங்கள் மூலமாக சுவாமியாக நமக்கு தெரிவிக்கின்றார். சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வே நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின். ஸ்வஸ்மின்றது இப்போ தன்னிடத்தில், இது ஒரு ப்ரோனோன், அது ஏழாம் வேற்றுமை சப்தமி பக்தி. இது தஸ்மின் தஸ்மின் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள். அது மாதிரி ஸ்வஸ்மின், ஸ்வஸ்மின்னா தன்னிடத்தில் நிறுத்தம். ஏன்னா வைக்கிறதுனா எங்கேன்னு கேட்போம் இல்லையா, எங்கேக்கு வந்து பதில் வந்து மோஸ்ட்லி செவன்த் பக்தி தான், மோஸ்ட்லி செவன்த் பக்தி தான் வரும் ஏழாம் வேற்றுமை. அதனால் எங்கு வைத்துக் கொள்கின்றான்னு கேட்டால் ஸ்வஸ்மின், தன்னிடத்தில் வைத்துக் கொள்கின்றான். நியஸ்யதி, ஸோ சுவாமி நியஸ்யதி, சுவாமி ஸ்வஸ்மின் நியஸ்யதி, சுவாமி மாம் ஸ்வஸ்மின் நியஸ்யதி, சுவாமி மாம் ஸ்வயம் ஸ்வஸ்மின் நியஸ்யதின்னு அப்படி ஒவ்வொன்று ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்போ மாம்க்கு முன்னாடி ஸ்வசேஷம் ஸ்வவசம், அதற்கு பிறகு எப்படி ஸ்வதத்த ஸ்வதியா, எதற்காக ஸ்வார்த்தம், நிர்பரம் ஸ்வபரத்வேன, என்னுடைய பொறுப்பு ஒன்று இல்லாதவாறு ஸ்வபரத்வேன அவனுடைய பொறுப்பாகவே ஸ்வயம் ஸ்வஸ்மின் நியஸ்யதின் ஆறுது. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.